informatique. Donc, vous écrivez la fonction complément circonstanciel de temps du verbe appeler. 1, 2, 3. Nicolas, par quelle route dois-je prendre mon chemin? Je m'égarerai sans doute si tu ne me donnes la main. Perdez-vous, ne perdez pas. Qu'est-ce que ça fait, mademoiselle? Perdez-vous, ne perdez pas. Laissez-moi planter mes bras. Nicolas, à quel langage causera tout mon malheur? Mais si tu te montres sage, je te donnerai mon cœur. Donnez-le, ne donnez pas. Qu'est-ce que ça fait, mademoiselle? Donnez-le, ne donnez pas. Laissez-moi planter mes bras. Nicolas, à quel langage? Mais si tu te montres sage, je te donnerai mon cœur. Donnez-le, ne donnez pas. Qu'est-ce que ça fait, mademoiselle? Donnez-le, ne donnez pas. Laissez-moi planter mes doigts. Une chanson en tamou qui va très bien. Une belle chanson. 1, 2, 3. பாரின் செம்மை செய்பவனி மான் புகழ் நீயே என் தமிழ் தாய் வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே தாழ்ந்திடும் நிலையினில் உன்னை விடுப்பேனும் தமிழனை நாளும் தலை குனிவேனும் சூழ்ந்தின் தோன்றுடனேருயிர் நான் மறப்பேன் செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நெய்தாயில் நிலைந்து போகும் என் வாழ்வு நல்லினை உனக்கென எனக்கும் தான் முந்தைய நாளினில் அறிவும் இல்லாது மொழித்தன மனிதன புது புனல் மீது செந்தாமரை காடு பூத்தது போலே செழித்தையின் தமிழே ஒளியே வாஷி செழித்தையின் தமிழே ஒளியே வாஷி செழித்தையின் தமிழே ஒளியே வாஷி எல்லாம் தரை சொர்க்கத்தில் நரி. சொர்க்கத்தில் நரி. நரி ஒன்று காகத்தால் தவித்தது. தண்ணீர் கிடைக்கவில்லை. என்ன செய்வது? தண்ணீரை தேடி அலைந்தது. தூரத்தில் கிணறு ஒன்று இருப்பதை பார்த்தது. கிணற்றின் அருகே சென்றது. கிணற்றின் உள்ளே கயிறு ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. அதை கண்ட நரி வாளியில் தாவி ஏறி அமர்ந்தது. உள்ளே உடனே வாளி சரசரவென்று விறுவிறு. ஐயோ, அதான் பழக்கணும். சொர்க்கத்தில் நரி. நரி நரி ஒன்று தாகத்தால் தவித்தது. எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. என்ன செய்வது? தண்ணீரை தேடி அலைந்தது. தூரத்தில் கிணறு ஒன்று இருப்பதை பார்த்தது. கிணற்றின் அருகே சென்றது. ஒரு முனையில் வாளி ஒன்று தொங்கிக் கொண்டு இருந்தது. அதை கண்ட நரி வாளியில் தாவி ஏறி அமர்ந்தது. உடனே வாளி விறுவிறு என்று விரீரென கிணற்றின் உள்ளே சென்றது. நரி வயிறு நிறைய தண்ணீரை குடித்தது. தாகம் தணிந்தது. மேலே பார்த்தது. எப்படி வெளியேறுவது என்று யோசித்தது. மேலே இருந்து யாராவது கயிற்றை இழுத்தால்தானே நாம் மேலே செல்வோம். என்ன செய்வது? நரிக்கு அச்சம் தோன்றியது. அந்த நேரம் பார்த்து கிணற்றின் அருகே ஓநாய் ஒன்று வந்தது. கிணற்றினுள்ளே இருப்பதை பார்த்தது. அங்கு நரி இருப்பதை கண்டது. அடடா நரியா, உள்ளே என்ன செய்கிறாய் என்று கேட்டது. நான் இப்போது சொர்க்கத்தில் இருக்கின்றேன். என்ன அருமையான இடம் தெரியுமா? இங்கு மீன், கோழி, ஆடு எல்லாம் தருகிறார்கள் என்று நரி ஓநாயிடம் சுற்றம் யோசிக்காமல் கயிற்றின்